வர்ணம் சரி சரி கலிசேனே நயனம் நயனம் உருகின வாகல்லே தொலகரி கவிதல்லே தலபுலு கதிலேனே செலிமதி விரிசேனே ரவிக்குல ரகுராமா அனுதினமு நின்னு கோரி வர்ணம் வர்ணம் சரி சரி கலிசேனே நயனம் நயனம் சரி சரி கலிசேனே நயனம் நயனம்